பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. நான் என்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேட்குதடி. படி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி. தூரமே தூரமாய் போகும் நேரம். வலையிட்டுதான் நெஞ்சம் அதில் விழுதா, எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா. நினைவில் தருதா தலையணி பூக்கள்